மாயமயிலே நீ தேனி மாவட்டம் உன் இடுப்பு மடிப்பல்லாம் என்னோட வட்டம் கரையில் கடினி கற்போமா இந்த கம்மா தண்ணி ஓடைக்குள்ளே கப்பல் விடுவோமா மேட்டு கம்மா கரையில் கடினி கற்போமா இந்த கம்மா தண்ணி ஓடைக்குள்ளே கப்பல் விடுவோமா கரையில் கணினி கற்போமா இந்த கம்மா தண்ணி ஓடைக்குள்ளே